శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నియమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవతే భాజ్యకారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే గుణభూషణ మహాగురవే నమః శ్రీతరంగమహనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్బంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది శ్రీరండదోప్పులు తిరువేంకటముడయాన్ పారందొందపడముడియుల్ ஓரொன்று தானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. அத்யுதமான ஒரு சன்னிவேசம் தயாசதகத்திலே திரபட படத்தால் தீவிர பெருக்காது அறமுயராடி படையவன் கோயில் மதுவில் வன் சுனசோழ் மாலிருஞ்சோலை புறமலசார போவது கிரியே. அந்த கிரீன் இடத்துல போனால் மொத்த பாபமும் போயிடும் அப்படின்னு சாய்கிற சுவாமி நம்மாழ்வார் இந்த பாசுரத்தை ஒரு பீஜம் இந்த ஸ்லோகத்திலே வருது. கீழ்ப்பாசுரமான 32வது பாசுரத்திலே நாம் தயாசதத்தை அனுபவிச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம் நன்ம தீமைகள் ஒன்றும் அறியாத இந்த ஜீவாத்மாவை தயா பிராட்டி தான் காப்பாற்ற வேண்டி எம்பெருமானை தானிட்ட வழக்காக்கிக் கொண்டு இந்த பூபிராட்டியினுடையவன் பெரிய பிராட்டியினுடையதான நன்மதிப்பை பெறுகிறாள்னு சாதிச்சார். பரந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, பல விதரண தக்ஷம் பக்ஷபாதான விஜம் பிரகுணமனு விதேயம் பிராபிய பத்மா சகாயம் மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் விதிவதசி யதார்கம் பாப்மனாம் மாமகானாம். பல விதரண தக்ஷம் பக்ஷபாதான விஜம், எம்பெருமானந்து அதாவது பக்ஷபாதம் அப்படின்னா உனக்குடைய கருமாக்கு நீ செய்த நன்மை தீமைகளுக்கு தக்கப்படி தண்டனை அளிப்பவன், ரொம்ப பெரியவா தப்பு பண்ணாலும் தண்டனை உண்டவாளுக்கு உண்டு தண்டதரனானவன் எம்பெருமான். செய்த வினைக்கு தக்கப்படி பலனை அளிப்பதிலே கைதேர்ந்தவன் பக்ஷபாதான விஜம்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு விதத்துல இவ தப்பு பண்ணியிருந்தாலும் சரி கொஞ்சம் உட்டுப்பிடி போன எம்பெருமான் அனுகிரகம் பண்ணக்கூடியவன். பக்ஷபாதம் என்பதையே அறியாதவனும் உயர்ந்த குணசீலனுமானவன், குணங்களிலெல்லாம் உயர்ந்த குணங்கள்லாம் லோகத்தில் எங்க இருக்கோ அத்தனை குணங்களையும் தன்னகத்தே கொண்டவன், சொல்லினால் தொடர்ச்சினி சொல்லப்படும் பொருள் நிம்னி என்றபடி அநேக விதமான குணங்களை உடையவன் இந்த திருவேங்கடமுடையான். லோகத்துக்கே பெரிய நியாயாதிபதி பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கக்கூடியவன். அவனை இந்த ஜீவாத்மா அணுகும்போது அவனுடைய நியாய சபையிலே ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுத்து எம்பெருமான் நமக்கு வந்து விவாதம் பண்ணி ஒரு தீர்ப்பை கொடுக்க போறான். அந்த சபைக்கு கொண்டு இந்த ஜீவனை நிறுத்துறா. அப்ப எம்பெருமானை பார்க்கிறோம், எம்பெருமான் வந்து தண்டதரன்னு தெரியும், அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் உட்டு பிடிப்பான். இப்படி இந்த அவனுடைய அந்த கோர்ட் ரூம் இருக்கு, நியாயஸ்தலம் இருக்கு, அந்த ஸ்தலத்தை அநேக விதமான ஜட்ஜுக்கள்லாம் இருக்கா, நமக்கு எதிரா சொல்லக்கூடியவா, இவன் இந்த பாபம் பண்ணான், இவன் இந்த பாபம் பண்ணான், இவன் வந்து பகவத உபசாரப்பட்டான், பாகவத உபசாரப்பட்டான், இப்படியெல்லாம் நம் செய்த வினைகளை மொத்தத்துவம் எம்பெருமான் திருமுகத்தை எடுத்து சொல்றதுக்கு நிறைய வக்கீல்கள் அந்த சபையில இருக்கா. எம்பெருமானும் அவ சொல்றதெல்லாம் தான் கேட்டுண்டு அதை ஒரு சீர்தூக்கி பார்த்துதான் எம்பெருமான் வந்து இந்த நம்முடைய கேஸுக்கு வந்து ஒரு தீர்ப்பை அளிக்க வேண்டும் இல்லையா. ரொம்ப பெரிய நீதிமன்றம் எம்பெருமானுடைய தீர்ப்பானது என்னைக்கும் தப்பா இருக்காது. அப்படின்னு சொல்ற வாக்கியார்த்தாக்கள் சொல்றா. இந்த ஸ்லோகத்திலே வந்து ரொம்ப அற்புதமான விஷயம், ஒரு நியாயஸ்தலத்தினுடைய அந்த ஸ்தலத்தை நடக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை சுவாமி தேசியன் இங்க ரொம்ப இந்த ஸ்லோகத்தை அற்புதமா அமைச்சு காட்டுற. பெரியவா வியாக்கியானத்தில் என்ன சொல்றானே, இந்த ஸ்லோகத்துக்கு நிகரான ஸ்லோகம் எங்கேயுமே காண கிடைக்காது. அதாவது நீதிக்கு தக்கபடியான பலத்தை அளிக்கும் திறனுடையவன் நம் எம்பெருமான்னு சொல்லி, நியாயம் வழங்குவதிலே பட்சபாதம் என்பதையே காணாதவன் அறியாதவன் என்று சொல்லி, நல்ல திரளுடைய நாதனும் அப்படின்னு சொல்லி வாதங்களை வந்து நன்றாக கேட்டு, இந்த யார் எந்த பக்திக்கு எதிராக இந்த கேஸ் நடக்கிறதோ அந்த ஜீவாத்மா பயப்படாம இருந்து தீர்க்க செய்தையும், உன் கிட்டத்தில் எம்பெருமான் நெருங்கியும் தன்மை உடையவன், அப்படிப்பட்ட ஒரு பெரிய கேஸ் நடக்கும்போது நமக்கு எதிராக நாம் செய்த அந்த பாபங்களை அவன்கிட்ட எடுத்து சொல்றதுக்கு ஞான சக்தியாதிகள் என்று நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்காவாள்லாம் எடுத்து சொல்றா, இவன் வந்து இந்த பாபம் அண்ணா இந்த புண்ணியம் அண்ணான் எம்பெருமான் சொல்றதுனாலே அவன் எம்பெருமான் நாம் பண்ண விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து நமக்கு தக்க பலனை தண்டனையோ இல்ல பெருமாள் ஒரு சுகுதத்தையோ கொடுக்க போறான். ஏன்னா அவன் தான் பெரிய ஜட்ஜா இருக்கான் அந்த இடத்துல. அப்படிப்பட்டவன் என்னன்னா, சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு பிராட்டி ஆண்டாள் பிராட்டி பிரார்த்தனை பண்றா. அதுக்கு தக்கபடி எம்பெருமான் வந்து ஆசனத்திலே வந்து அமர்ந்து அந்த ஜட்ஜோட அந்த ஸ்தானத்தில் அமர்ந்து எம்பெருமான் இந்த கேச விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்க போறார். ஏன்னா நடந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவதும் தனியா இருக்கும்போது வார்த்தை சொல்லுவதும் வார்த்தை வந்து பிழண்டு போயிடும், சத்தியம் மாறிடும். அது நியாயஸ்தலத்திலே வந்து உட்காரும் போதுதான் நாலு விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து அந்த தீர்ப்பை அளிக்க முடியும் என்பதானது. இது நியாயஸ்தலத்தினுடைய ஒரு தர்மம். இது எம்பெருமான் தர்மத்தையே தன் திருவுருவமாக கொண்டவன் தப்பு பண்ணுவாரா? பண்ண மாட்டார் இல்லையா? ஆனா நமக்கு எதிராக எம்பெருமான்ட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, எதிராளி வக்கீல் இருக்கு. எல்லாருமே ரொம்ப கம்பீரமாகவும், அவளும் நியாயம் படிச்சுவா, ஒரு ஆணவத்தினுடையும் எம்பெருமான் தரப்புல நின்று நாம் பண்ணுகிற அந்த குற்றங்களை எல்லாம் வரிசையை அடுக்கி வாதிகளாய் நமக்கெல்லாம் ஆஜராகி, இவர் இது பண்ணார் அது பண்ணேன்னு சொல்றா. அந்த இடத்துல நிறைய கேள்விக்கணைகள் தொடுக்கப்படுறது ஜீவானுடைய இந்த பாப விசேஷத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு. அப்படி ஆணித்தரமா அவ பேசும்போது நம் பக்கம் பேசுவதற்கு ஒருவரும் இல்லையே அப்படின்னா, யாரோ ஒரு குற்றம் பண்ணாதவன் பாவம் மாட்டின்ட்டான்னா அவனுக்கு வந்து ஒரு வக்கீல் என்ன, அரசாங்கமே ஒரு வக்கீல் ஏற்படுத்தி கொடுத்து அவன் பக்கம் வந்து வாதிட ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சமயத்திலே இந்த ஜீவாத்மா அகப்பட்டு கொண்ட காலத்திலே இவனுக்கு இவன் பண்ண திறத்திலே ஏதாவது ஒரு கெஞ்சு தப்பி நம்ம வந்து உபகாரம் பண்ண வேண்டும் என்ற ரீதியிலே இந்த தயாதேவி இருக்கா பாருங்கோ, இந்த தயாதேவியானவள் ஒரு லேடி அட்வொகேட்டா என்ன பண்றா, டக்குன்னு நம்ம பக்கம் வந்து பூந்துக்கிறா, தான் எழுந்து நிக்கிறா கோர்ட்ல. எப்ப ஒரு குற்றவாளிக்கு வாதிடுவதற்கு அவன் பக்கத்திலே வாதிடுவதற்கு ஒருவரும் இல்லாத போது அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியதான அந்த சபையிலே எத்தனையோ வக்கீல்கள் எல்லாம் உட்காந்துருக்கா, திடீர்னு ஒரு ஸ்திரீ வக்கீல் எழுந்து நான் அவர் தரப்பிலே வாதிடுகிறேன்னு சொன்னா எப்படி இருக்குமோ, ஒரு சபைய ஒரு ஆச்சரியத்தோடு அந்த ஸ்திரீய பார்க்கும். அப்பேற்பட்ட ஸ்தானத்திலே இந்த ஜீவாத்மாவை ரட்சிப்பதற்கு இவன் தரப்பிலே தான் ஒரு குரல் கொடுப்பதற்கு அந்த தயாதேவி தானே திருவுள்ளம் உவந்து வந்து ஒரு பெண்ணுடைய வழக்குரங்கையாக எழுந்து நின்று நான் வாதிடுகிறேன் எம்பெருமானிடத்திலே சொல்லும் போது அந்த சபையே ஒரு திக்குமுக்காட்டி போறது இல்லையா? அதுதான் சாய்க்கிறாருங்க. இப்படி தயாதேவியனவள் தன்னை ஒரு வழக்குரஞ்சியாக தன்னை உருவகப்படுத்திக் கொண்டு இந்த ஜீவாத்மா பக்களிலே அந்த குற்றமும் இல்லை என்ற ரீதியிலே, எப்படி காகாசுரனுக்கு கூட விராட்டி வந்து போ உழி பழச்சு போறான்னு ஒரு அனுகிரகம் பண்ணி எம்பெருமானிடத்துல ஒரு வாதிட்டு பண்ணாலோ, இவன் சரணாகதி பண்ணிட்டான்னு சொன்னாலோ, அதே போல என்னுடைய திறத்திலே இந்த தயாதேவியானவள் தான் எழுந்து நின்று எனக்கு வாதிடுவதற்கு ஒரு துணையாக எழுந்து நிற்கும் போது இந்த சபையை ஸ்தம்பித்து போறது அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இங்க வந்து சாய்கிறார். அப்படி தான் தயாதேவியானவள் நம் பக்கலிலே வாதிட்டு நமக்கு எந்த ஒரு அபவாதமும் வராமல் இவன் நல்லவன் சற்புருஷன் சொல்லி, இவன் வந்து ஒரு ஆச்சாரியிடத்தை ஒரு பிரதிபக்தி உடையவன், ஏதாவது தப்பு பண்ணிருந்தாலும் ரட்சிப்பதற்கு எம்பெருமான் கடமையாச்சே அப்படின்னு எம்பெருமான் ஆண்டு சம்சயம் பரோதர்மகா என்ற ரீதியிலே எடுத்து சொல்லி, நமக்கோசரம் ஒரு பிரதிவாதியாக இந்த நியாயஸ்தலத்தில் எம்பெருமான் திருவுள்ளத்திலே இவர் வாதாடி நமக்கெல்லாம் இந்த பாபத்திலிருந்து விடுதலை அளித்து முக்தி பெறுவதற்கு ஒரு ஹேதுபூதையாக இந்த பிராட்டி ஒரு பெண் வக்கீலாக இருந்து கொண்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றான்னு பெரியவா வந்து இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமா அனுபவிச்சு சொல்லியிருக்கா. இந்த இடத்துல எம்பெருமான் சர்வஜனா இருக்கான், சர்வசக்திமானா இருக்கான், ஈஸ்வரத்துவம் இருக்கு, சமத்துவம் பார்க்கிறான், கர்ம பலப்பிரதன்லாம் சாஸ்திரம் எம்பெருமான சொல்றது, அநேக விதமான குணங்கள் உடையவன். அப்படிப்பட்ட மகாசபையிலே மகா நீதிபதியாக எம்பெருமான் அமர்ந்து கொண்டிருக்கும் போது நாம் செய்கின்ற குற்றங்களையெல்லாம் நமக்கு எதிராக எடுத்து சொல்ல அநேக வக்கீல்கள் இருக்கும் போது இந்த தயா பிராட்டியானவள் ஒரு ராஜ மகிஷியான தயாதேவி வந்து என்னை காப்பதற்கு ஒரு விசித்திரமாக ஒரு எதிர்வாதம் செய்து அந்த சபையை ஒரு ஆச்சரியப்படுத்தி இந்த சாதாரண குழந்தையாக என்னை ரட்சிக்கும் பொருட்டு தானே நடுவிலே தன் நாணத்தை துறந்து தானே சபை நடுவே வந்து நின்று என்னை ரட்சிக்கும் பொருட்டு தான் எதிர்வாதிட்டு நம்ம எல்லாம் காப்பாற்றி ஒரு நல்ல ஸ்திதி அடையும்படி செய்கிறாளே, அப்பேற்பட்டதன தயாதேவின் குணத்தை இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் தன்னுடைய நாணத்தையும் துறந்து சபை நடுவே வந்து பேசுறான்னு சாய்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். வியாக்கியானங்கள் பெரிவா எழுதும்போது வக்கீல்கள் எல்லாரும் நியாயாதிபதிகள் எல்லாம் இந்த பாசுரத்தை சேவிக்கணும் அப்படின்ட்டு இவா நச்சான சந்தானமா கமர்ஷியலாவும் கொஞ்சம் எழுதியிருக்கா. ஏன்னா அவ்வளோ இந்த தயாதேவி நமக்கெல்லாம் பண்ணக்கூடியதான ஒரு பரம புருஷகாரம் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவா பிரியப்படுற அந்த இடத்துல. அதனாலே சுருக்கமான கருத்து என்னன்னா, இவனுக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு உறுதுணையாக தயா பிராட்டி இருக்கா நியாயஸ்தலங்களிலேயும் சொல்லி தேசிகன் காட்டரடிய நீங்க. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.